ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. வைராக்கிய வஞ்சகத்தோட கடைசி ஸ்லோகம், நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்திமே ஹஸ்தி ஷைலாக்ரே வஸ்துபைதாமஹம் தனம். இத்தனை ஸ்லோகத்துக்கு முத்தாய்ப்பா ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். இது நாம கொண்டாடுறோமோ இல்லையோ, சிங்கேரி பீடத்தில் இருக்கக்கூடியவாள்லாம் அத்வைத சன்னியாசிகள், அவ கொண்டாடுறா. எந்த அத்வைத சன்னியாசிக்காக எழுதப்பட்ட ஒரு ஸ்லோகமோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சன்னியாசிகள் இந்த ஸ்லோகத்தை கொண்டாடுறா அப்படிங்கிறச்சே நம்ம சுவாமியோட பிரபாவம் தெரியறது. நாம இன்னும் எவ்வளோ கொண்டாடணும் நம்ம சுவாமிய அப்படிங்கிறதும் தெரியறது. இந்த ஸ்லோகமே ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். மீதி ஸ்லோகங்களை காட்டிலும் இதுக்கு தனி ஒரு அழகு உண்டு. கேக்கறா எது தனம் அப்படிங்கறத போன ஸ்லோகத்துல சொன்னார் பார்த்தசாரதி. கிருஷ்ணன் பகவான் தான் எனக்கு தனம் அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அப்ப கேட்டா அவள்லாம், பக்கத்துல இருக்கிற வாழ்லாம் கேட்டான்னு நினைச்சுக்கோங்க. என்ன கேட்டா அப்படின்னா, என்ன இவர் தனம்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கார், வெல்த்து வெல்த்து தானே முக்கியம், அது இல்லாத எப்படி இவர், ஓஹோ சரி இவர் கதை வேற போல இருக்கு, இவர் அப்பா சொத்து தாத்தா சொத்து அந்த பரம்பரை சொத்தெல்லாம் வச்சுட்டு இருக்கார் போல இருக்கு, அதனாலதான் இவர் எதுவும் சம்பாதிக்க வேண்டாம் அப்படின்னு ஜாலியா இருக்கார் அப்படின்னு சில பேர் நினைச்சுட்டா. ஐயோ இப்படி எல்லாம் நினைச்சுன்ற போறாளேன்னு இந்த ஸ்லோகத்துக்கு பதில் சொல்ற ஸ்லோகத்துல. அவள்லாம் என்ன நினைச்சுட்டான்னா, ஓஹோ இவர் உஞ்சவருத்தி பண்றதெல்லாம் சும்மா போல இருக்கு, ஏதோ பைசா வச்சுட்டு இருக்கார் பேங்க் கஜானால, இல்ல நஞ்சை நலம் புஞ்சை நலம் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கார், அதனால இவர் எதுவும் உழைக்காத அப்படி சம்பாதிக்கிறவாள்லாம் பார்த்து வச்சுட்டு இருக்கார், சம்பாதிக்கிறவாளெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு நினைச்சிருக்கிறவா, அது கிடையாதான். சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் ஆச்சரியமா பதில் சொல்ற, எனக்கு பித்ரார்ஜிதம் அப்படிங்கிற சொத்து ஒன்றும் கிடையாது, இல்ல நானே என்னோட சின்ன வயசுல சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்கிற சொத்து பேங்க் பேலன்ஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. எங்க அப்பாவும் உஞ்சவருத்தி தான், சோமயாஜி தான், சோமயாகங்கள்லாம் பண்ணவர், நானும் உஞ்சவருத்தியில தான் இருக்கேன், அதனால அப்பாவுக்கும் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கிடையாது, எனக்கும் கிடையாது. நான் சின்ன வயசுலயும் எங்கேயும் போய் சம்பாதிக்கல, ஞானத்தை தான் சம்பாதிச்சேன். ஆனா எங்க பாட்டனார் சொத்து ஒன்று இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரம்பரையா வந்த சொத்து அப்படின்னு அர்த்தம். என்ன சொத்து அப்படின்னா, ஹஸ்தி சைலாக்ரே கைகிரி அப்படின்னு சொல்லக்கூடியதான யானமலை அப்படின்னா காஞ்சிபுர க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்துல சத்யவிரத க்ஷேத்திரம்னு பேரு காஞ்சிபுரத்துக்கு. அந்த காஞ்சிபுரம்னே ஏன் பேர் வந்ததுன்னா, கைதி பிரம்மணோ நாம தத்ராஞ்சிதோ ஹரிஹி, பிரம்மாக்கு க க அப்படின்னு பேரு. அந்த பிரம்மாவானவன் எங்க பெருமாளை பிரார்த்தனை பண்ணி பெருமாளை வரவழிச்சானோ அந்த க்ஷேத்திரத்துக்கு காஞ்சிபுரம் அப்படின்னு பேராச்சு. அதுல சத்யவிரத க்ஷேத்திரம், காஞ்சிபுரமே சத்யவிரத க்ஷேத்திரம். அது தேசிகன் சொல்றச்சே, முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சி, மோக்ஷபுரி அப்படிங்கிறது ஏழு உண்டு, அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா துவாரவதி புரி துவாரவதி அப்படின்னு சொல்லி ஏழு மோட்ச ஸ்தலங்கள். அங்க போய் வாசம் பண்ணாலே மோட்சமா அப்படின்னா அப்படி இல்லை. அங்க போய் வாசம் பண்ணோம் அப்படின்னா அதுல ஒரு நல்ல சம்ஸ்கிருதி சம்ஸ்காரம் ஏற்பட்டு ஆச்சாரியால் கிட்ட போய் பரநியாசத்தை பண்ணிட்டு அப்புறம் மோட்சத்துக்கு போவோம்னு சம்பிரதாயம். அப்போ அந்த சத்யவிரத க்ஷேத்திரத்துல யானமலை அப்படின்னு ஒரு மலை இருக்கு, அதுதான் தேவப்பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடியதான மலை அத்திகிரி. அது மேல இருக்கக்கூடிய சொத்து தான் என்னுடைய சொத்து. என்னுடைய சொத்து அப்படின்னா எங்க பாட்டனார் வழியா வந்த எனக்கு வந்ததான சொத்து அப்படின்னு நேரம். இந்த ஸ்லோகத்திலே ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரே பதத்துக்கு ரெண்டு அர்த்தம். பைத்தாமகம் தனம் அப்படின்னா எங்க பாட்டனாருடைய சொத்து, பாட்டனார் மூலமா இவா அப்பாவுக்கு வந்திருக்கு, இவா அப்பாவுக்கு மூலமா சுவாமிக்கு வந்திருக்கு, சுவாமிக்கு மூலமா குமார வரதாச்சாருக்கு வந்திருக்கு, இப்படி பரம்பரையா வந்த சொத்து தேவ பெருமாள்னு ஒரு அர்த்தம். பைத்தாமகம் தனம் அப்படின்னா பிதாமகன் அப்படின்னு பிரம்மாவுக்கு பேரு, அந்த பிரம்மா மூலமா தான் தேவ பெருமாளே அந்த இடத்துக்கு வந்த. எப்படி அப்படின்னா பிரம்மா மனசாந்தியே ஏற்படலை, அதனால அவருக்கு பகவான சாட்சா்காரம் பண்ண முடியல சத்தியலோகத்தில். அப்போ ஒரு அசரீரி சொல்லித்து 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணு, அப்போ பகவான அந்த பாப்பமெல்லாம் உனக்கு போயிடும், அப்ப நீ பகவானை சேவிக்கலாம், உன் மனசுலயே உபாசனை பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அஸ்வமேதம் பண்றதுக்கே ஆயுசு தீந்துடும், இதுல 100 அஸ்வமேதம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அஸ்வமேதம் பண்ணா 100 அஸ்வமேதம் பண்ண பலம் எந்த ஊர்ல இருக்கோ அந்த ஊர்ல பண்ணு, பண்ணியனல் விரதமெல்லாம் பலிக்கும் என்று பாரதத்தை பங்கயத்தோன் பணிந்திட்டானே. தேசிகன் தான் எங்க போனாலும் தேசிகனை தொடாத உபன்யாசம் அப்படிங்கிறது பண்ணவே முடியாது யாராலையும், கேவலம் ஸ்ரீ வைஷ்ணவாளால மாத்திரம் இல்ல, கேவலம் தேசிக சம்பிரதாயத்தாளால மட்டும் இல்ல, யார் உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னா சுவாமி தேசிகனை டச் பண்ணாதே இருக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல போய் பிரம்மா வந்து தபஸ் பண்றார், அதுக்கு சரஸ்வதி அப்படிங்கிறவ தன்னுடைய தர்மபத்னியதான் யாகத்துக்கு கூப்பிடுறா, வரமாட்டேன்னு சொல்லிட்டா, இவர் இன்னொரு பத்னியை வச்சு பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கோபம் வருது, நதியா வரா, அதுக்கு பகவான் வேகா சேது அப்படின்ற ஒரு அணைய பெருமாள் படுத்துக்கிறார் நடுவுல. அச்சுதன் அனைத்தனைய அத்திசை வரத்தகைய வர்த்தனுகினாள், அச்சுதன் அனைத்தனுவில் அத்திசை வரத்தகைய வர்த்தனுகினாள் அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார். அந்த பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னா, பிரம்மா யாகம் பண்ணிட்டே இருக்கிறச்சேவே யாகத்திலேருந்தே அவதாரம் பண்ணார். சுகலேசமென்னிய சூழ்வினை தீர்க்க துணிந்தயனார் அகலாத அன்புடன் கொண்ட அயமேத வேதியின் மேல் புகழோங்கு பொன்மலை என்னதோர் புண்ணிய கோட்டியுடன் பகலோன் பகல் விளக்காக பரஞ்சுடர் தோன்றியதே. அந்த யாக வேதியிலேயே பகவான் புண்ணிய கோட்டி விமானத்துல பகவான் ஆவிர்வாவம் பண்ணி பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்பேற்பட்ட தேவ பெருமாள் ஹஸ்தி சைலாகிரத்துல மலையோட உச்சியில இருக்கக்கூடியதான தேவ பெருமாள் தான் எங்க ஆத்து சொத்து, பிரம்மாவோடைய சொத்து அது, அந்த பெருமாள் தான் எங்களுக்கும் சொத்து அப்படின்னு தன்னோட வைராக்கியத்தை, இந்த அளவுக்கு வைராக்கியத்தை பறக்க பேசினவா யாரு அப்படின்றது அடியனுக்கு தெரியல. அதுவும் வைராக்கியம் அப்படிங்கிறது நம்மள மாதிரி கீழ்பட்ட மனுஷால்கிட்ட இருந்தாலே அது பெரிய விஷயம். ததியாராதனம் எப்படி இருந்ததுன்றத வைத்தவரிக்காரன் சொல்லக்கூடாது, நல்லா சாப்பிடுறவா சொல்லணும். அந்த மாதிரி வைராக்கியம் அப்படிங்கிறது ஞானம் நிறைய இருக்கணும், ஆத்மகுணங்கள் நிறைய இருக்கணும், அவா கிட்ட வைராக்கியம் இருக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். அப்போ சுவாமி தேசிகன் இந்த வைராக்கிய பஞ்சகம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை அந்த வித்யாரண்யர் அப்படிங்கிறவருக்கு எழுதி அனுப்புற. இன்னொரு சரித்திரம் வித்யாரண்யர் விஷயத்திலேயே, இந்த வித்யாரண்யர் பெரிய அத்வைதி, பெரிய வித்வான் சந்தேகம் இல்ல. அக்ஷோபியமுனி அப்படின்னு ஒரு மத்வ சன்னியாசி, துவைத்த சன்னியாசி, அவரும் பெரிய வித்வான். அவ ரெண்டு பேருக்குள்ள வாதம் வந்தது, நீ சரியா நான் சரியா அப்படின்னு, தத்துவமசி அப்படிங்கிற வாக்கியத்துல. அப்போ ரெண்டு பேரும் என்ன சொன்னா, நான் சொல்றதெல்லாம் நீர் தப்புன்னு சொல்றீர், நீர் சொல்றதெல்லாம் நான் தப்புன்னு சொல்றேன். அப்போ ஒரு நடுவர் வேணும் இதுக்கு, நம்ம ரெண்டு பேருடைய வாத சண்டைக்கு யார போடலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே யோசிக்காத சொன்ன ஒரே பதில் சுவாமி வேதாந்த தேசிகன். ஏன்னா அவருக்கு இப்ப நடுவரா போடுறவாளுக்கு என்ன அப்படின்னா, அக்ஷோபியமுனி சொல்லக்கூடியதான துவைத சித்தாந்தமும் தெரியணும், வித்யாரண்யர் சொல்லக்கூடியதான அத்வைத சித்தாந்தமும் தெரியணும். அப்போ அவ ரெண்டு பேருக்கும் தெரியும், சுவாமி தேசிகனுக்கு எல்லாமே தெரியும், அதனால அவர் நடுவரா போடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஏகோபித்த மனதா சுவாமி தேசிகன் வர சொன்னா. தேசிகன் அவ வாதத்தெல்லாம் கேட்டார், ஃபைனல் ரிசல்ட் தேசிகன் தான் கொடுத்தார். அசினா தத்துவம் அசினா பரஜீவ பிரபேதினா வித்யாரண்ய மகாரண்யம் அக்ஷோபிய முனிஹி அச்சினது. இந்த தத்துவமசி அப்படிங்கிற வாக்கியத்தினால வாக்கியமாகிற கத்தியினால வித்யாரண்யர் அப்படிங்கிற பெரிய காட்டை அக்ஷோபிய முனின்றவர் வெட்டி சாய்த்தார் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் கொடுத்தார். அப்பேற்பட்ட ஞானம் சுவாமிக்கு, அதாவது நாம மாத்திரம் சுவாமி தேசிகன் ஞானவான் அப்படின்னு சொல்றது இல்லை, இது நம்ம மதம், நம்ம ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மாத்திரம் சொல்லலை, அத்வைத சம்பிரதாயம் என்ன மாத்வ சம்பிரதாயம்னு சொல்லக்கூடியதான துவைத்த சம்பிரதாயத்திலையும் சுவாமி தேசிகனுடைய ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கு. நாம தான் நிறைய கொண்டாடாம ஆச்சாரியாள் அப்படிங்கிறவாள் நாம கொண்டாடாம புது புது குருமார்கள், அதுலேயும் சத்குரு, குருவே நல்லவர் தான், அதுல என்ன சத்குருன்னு தெரியல, அப்போ ஏற்பட்டவாளெல்லாம் நாம கொண்டாடின் இருக்கோம். நம்ம ஆச்சாரியன் சுவாமி ராமானுஜர், சுவாமி சுவாமி தேசிகன் இவாளெல்லாம் கொண்டாடாத யார் யாரையோ கொண்டாடின் இருக்கோம். இப்போ ஏற்பட்ட வைராக்கிய பஞ்சகம் வேற யாரால பண்ண முடியுமா அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு நாம வந்து ஒரு கௌரவத்தோட இருக்கோம் அப்படிங்கறத தாண்டி ஒரு கர்வத்தோட நாம வந்து இத எங்க ஆச்சாரியன் மாதிரி முடியுமா அப்படின்னு மாற தட்டின்னு சொல்லணும், சொல்லுவோம்னு நம்புறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே யஜ்ஞவராக தாத்தையாரி மகா தேசிகாய நமஹா.